தல எங்க தல டியாரே சண்டிமண்டுல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையா லவ் பண்ண சொன்னாரு மச்சாங்க தாண்டா தல நின்னாரே மேரேஜி பண்ணனு காதலிச்சு யாரு எவருன்னு தெரியாம லவ் அண்ணோண்ட மனசுல அறியாம லவ் பண்ணாதடா இது புரியாம சவுகார் பேட்டையில் நந்தனகான